ಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲಿ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋದ पद्ये नीलाधुङ्गस्तनगिरिधरी सूक्तमुद्धोत्य कृष्णम् पारात्यम् स्वम् सरसरचिरसिद्धमध्यापयन्ति सोचिष्टायाम् सृजनिगलितम् जाफलात्कृत्यभुङ्क्ते गोदातस्यै नमैधमिदम् भूय एवास्तु भूयः. கீழ்ப்பாட்டினாலே மாற்றார் வலிதொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலேன்னு அந்த எம்பெருமானை போற்றி புகழ்ந்து அதனாலே மகிழ்ந்து தாங்கள் வந்ததை நாம் அனுபவித்தோம். இந்த அங்கன்மா ஞாலத்து என்கிற பாசுரத்திலே ஆய்ப்பாடி பெண்கள் தங்கள் கதியும் புகழும் வேறிடமில்லாத அனன்யார்க சேஷத்துவத்தை இங்கே பறக்க செப்புகிறார்கள். அங்கண்மாயாலத்து அரசர் அழகியதாயும் விசாலமாயும் பெரிதாயுமான இந்த பூமியை ஆண்டு வரும் ராஜாக்கள் அரசர்கள் தேசத்துக்கு ராஜா என்ற ஸ்தான விசேஷத்தை உடைத்ததாயிருந்துள்ள இந்த மகா பிருத்திவியை தங்களது என்ற அகங்காரத்தினாலே அபிமானம் பண்ணிக் கொண்டிருக்கின்ற ராஜாக்கள். ஆனால் ஹே கிருஷ்ணா, நீயோ உபய விபூதி நாதன், ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் ப்ரஹ்மாதிபதிஹி ப்ரஹ்மணோ அதிபதிஹி ப்ரஹ்மா சிவோ மே அஸ்து சதா சிவோம்னு தைத்திரிய நாராயணவல்லியானது உத்கோஷித்தது. அங்கண் என்ற இடத்திலே போக்ய போகோபகரண போகஸ்தானாதிகளை தம் தாமளவிலே அபிமானம் பண்ணுவர். அதாவது பிரம்மா இப்போ அகம்னு சொன்னா அது அந்த பிரம்மா அளவிலே நிற்கும். ஒரு சித்தெரும்பானது அகம்னு சொன்னா அது அந்த சித்தெரும்பு வரையிலே நிற்கும். இப்போ அடியேன் அகம்னு சொன்னா அது அடியேன் அளவிலேயே நிற்கும். இதனாலெல்லாம் நான் என்றதிலே எந்த வாசியும் இல்லை. ஏன்னா எந்த ஜீவாத்மா அகம்னு சொல்றதோ நான் சொல்றதோ அது அந்த ஜீவாத்மா அளவிலேயே நிற்கும். அதனால இந்த வியதிரிக்தருடைய நான் சொல்றதற்கே அகம்னு சொல்றதற்கே அது எப்போதுமே துக்ககேதுவாயிருக்குமா, அது மிகுந்த துக்கங்களுக்கு காரணமாக இருக்கும்னு சாதிக்கிறார். மாஞாலத்து அரசரபிமான, அதாவது இந்த மகா பிருத்திவியை பரப்பெல்லாம் என்னுடையதுன்னு ஆக்கிரமிச்சுண்டு அதிலே அபிமானம் பண்ணிட்டு இருக்கிறவா. ஆனா ஹே கிருஷ்ணா, நீ எப்படிப்பட்ட வந்துரியுமா? பதிந்து ஸ்வஸ்யாத்மேஸ்வர கும் சாஸ்வத கும் சிவமச்சுதம் நாராயணம் மகாஜேயம் விஸ்வாத்மானம் பாராயணம். இந்த உபய விபூதிக்கும் நீயே நாதன், எல்லா பொருள்களுமாக நீயே ஆனாய், எல்லா பொருள்களுக்கும் உள்ளுரைமவனா அந்தர்யாமியாகவும் நீயே இருக்கிறாய். அப்படி இருக்கிற நீ இவ்வளவு அகங்கார மமக்கார இன்னைக்குமே படுறதில்லை. அமை உடையர நெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து அமை உடை முதல்கடல் ஒளிவிடையாத நிலமதுவாம் அமை உடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம் அமை உடை நாரணன் மாயையை அறிபவர் யாரோ. அப்படி அந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனுடைய மாயைத்தான் அறியவல்லவர் யார்? அபிமான பங்கமாய் அகங்காரம் குலைந்து வந்தார்களாம், ராஜ்யங்களை இழந்து அவமானப்பட்டு பாபிகளாகி கடைசியிலே பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்தாராம். தசசூனி சமம் சக்ரி தசச்சக்ரி சமோத்வஜி தசத்வஜி சமாவேஸ்ய தசவேஸ்ய சமோ நிருபஹான்னு விஷ்ணு தர்மம் சொல்லிச்சு. அதாவது ஒரு சூனிங்கிறவன் கசாப்பு கடைக்காரன், சக்ரினா அந்த குலாலம்னு சொல்றமே இந்த மண்பானை எல்லாம் பண்றானே அந்த கொயவன், தசசூனி சமஹா சக்ரி, ஒரு கொயவனுக்கு பத்து கசாப்பு கடைக்காரன் சமம். அப்படி ஒரு சக்ரிக்கு ஒரு கொயவனுக்கு சமோ துவஜி, துவஜினா இந்த மதுபானங்கள் வைக்கிறானே சாராய கடைக்காரன், அந்த சாராய கடைக்காரன் மதுபான கடைக்காரன் பத்து குயவனுக்கு சமம். தசத்வஜி சமாவேசியா, ஒரு வேசி இருக்காள், அவோ பத்து மதுபான கடைக்காரனுக்கு சமம். தசவேசியா சமோன் ருபகா, அது அப்படிப்பட்ட அந்த பத்து வேசிகள் சேர்ந்தா ஒரு ராஜாவுக்கு சமம். அப்படின்னா இப்போ இன்டூ பத்து இன்டூ பத்துன்னு வச்சுருங்கோ, ஒரு ராஜா பத்து வேசிகளுக்கு சமம், நூறு மதுபான கடைக்காரர்களுக்கு சமம், ஆயிரம் குயவனுக்கு சமம், பத்தாயிரம் கசாப்பு கடைக்காரனுக்கு சமம். ஒரு ராஜா பத்தாயிரம் கசாப்பு கடைக்காரனுக்கு சமம்னு சொன்னா இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அவன் அவ்வளவு பாபின்னு தெரிகிறது. அதனாலேயே ஆழ்வார் இந்த நிலையாமிய நேற்றி வரைக்கும் ராஜ்யத்தில் பெரிய ஏக சக்கராதிபதி அப்படின்னு அவன் போன இடத்துலெல்லாம் அவனுக்கு மரியாதை, ஆள் ஆள் என்ன, அரண்மனை என்ன, இப்படியெல்லாம் வாழ்ந்தவன். ஒரே நாளில் அந்த எதிர்நாட்டு அரசன் படையெடுத்து வந்து இவனை ஜெயிச்சு இவன் உயிர் தப்பிக்கதற்காக எங்கேயோ காட்டில் போய் ஓடி ஒழிஞ்சுட்டான். அதை திருவாய்மொழியில் நாலாம்பத்தில் ஆரம்பத்திலேயே ரொம்ப அழகாக சாதிக்கிறார் நம்மாழ்வார். ஒரு நாயகமாயோட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து விம்மினோன்னர். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் ஏக சக்கராதிபதி, அவன் அந்த எதிரிராஜா படையெடுத்து இவன் தோத்து போன உடனே காட்டுல ஓடி போய் ஒளிஞ்சு போட்டான். ஆனா ஒரு நாள் பசி தாங்கலாம், மறுநாள் அந்த வயிறு இவனை பாடாப்படுத்தாதா, அதனால எங்கேயாவது உணவு கிடைக்குமான்னு ஒரு பிக்ஷா பாத்திரத்தை கையில ஏந்திக்கிண்டு, அது ராஜாவா இருந்தவன் எப்படி போய் பிச்சை எடுக்கிறது, அதனால ஒரு கருப்பு கம்பளியை மேலே போத்திக்கிட்டானாம். அன்னைக்கோ அம்மாவாசை ஒரே கும்மிருட்டு, கீழேயோ ஒரு கருப்பு நாய் படுத்துட்டுருக்கு. இருட்டில் கருப்பு நாய் படுத்துட்டா தெரியுமா, அது மேலே காலை வச்சுட்டான் அந்த நேத்தி வரைக்கும் ராஜாவாக இருந்தவன். அது வெள்ளன்னு புடிங்கிடுச்சு. புடிங்கினா ஐயோன்னு கீழே போட்டுண்டு அந்த அந்த பிச்சை எடுக்கிற சட்டி இருக்குன்னு தான் பாருங்க, அந்த சட்டியோட கீழே போட்டு விழுந்தான், அந்த சட்டி உடஞ்சி போச்சு. இது ஐயோன்னு அவன் கத்துறதும் அந்த சட்டியுடைய சத்தம் கேட்டு எந்த வீட்டில் போய் பிச்சைக்கு அம்மா பிச்சை போடுன்னு கேட்டானோ அந்த வீட்டில் இருக்கிற எஜமான அரிக்கன் லைட்டை கொடுத்தின்னு வந்து பார்த்தான். பார்த்தா மகாராஜா, ராஜா நீங்களான்னா இவனுக்கு உயிரே போயிடுத்து. அப்படி இல்லாம ஒரு நாயகமாய் ஓட உடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதான் கொள்கள். இத இந்த லோகத்தில் அவன் ஜீவிச்சிருக்கணும்னா பிச்சை வாங்கியாவது வயிறு வளர்க்கணுமே. அப்படி இருக்கிறவன் திருநாரணம் தாழ் பெற காலம் சிந்தித்து நீமினோன்னு அந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியை நாம் அடையணும், அந்த திருவடிக்கு கைங்கரியம் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த காலத்தை அவன் மனசாலே சிந்தித்து உயிருடைய வேண்டாமா? ஏன்னா லோகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த பணம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. எம்பெருமான் திருவடிவாரத்திலே அந்த மோட்சத்திலே நாம் பண்ண போறமே கைங்கரியம், அந்த கைங்கரியம் தான் என்னைக்கும் சாஸ்வதம். அந்த கைங்கரியத்துல தான் அதுதான் சுகம், பரமானந்தம் அதுதான். இப்போ இங்கேயும் நமக்கு பூலோகத்துல ஆனந்தம் கிடைக்கிறது, எப்படி கிடைக்கிறதுன்னா அந்த ஆனந்தமானது அது துக்க மிஸ்ரிதமா இருக்கும். அது எப்போதும் ஒரு துக்கம் இடையோடின துக்கம் கலந்ததான சுகம்தான். இப்ப திருநெல்வேலி அல்வா நன்னா பிடிக்கும் அவனுக்கு, 420-430 சுகர்னா சாப்பிடும்போது நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் இன்சுலின் போட்டுக்கும் போது தான் அவன் அவசப்படுறது தெரியும். அதனால இங்க எது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறதோ அது கூடவே அனர்த்தத்தையும் கொடுக்கும். அதனால அது அந்த இன்பம் துன்பம் கலந்த இன்பமாவே இருக்கும். இந்த சம்சாரத்துல சுகங்கிறது எப்படி இருக்கும்னு உபனிஷத்து சொல்றது, ஒருத்தன் காட்டு வழியில போயிட்டு இருந்தான், அப்போ ஒரு புலி துரத்திட்டு ஓடினான். ஓடி போய் அங்க ஒரு கிணறு இருந்தது, இவனுக்கு நல்லா நீச்சல் தெரியும், அதனால கிணத்துல வந்து இந்த புலி போன உடனே மேலே ஏறி வரலான்னு கிணத்துல விழத்துக்கு குதிச்சான். போய் குதிச்சா கீழே பாக்குறான், அங்க ஒரு பெரிய அது பாழுங்கிணறு, அதுல ஒரு கருணாகம் படம் எடுத்துட்டு இருக்கு. கீழே போயிட்டா நம்ம முடிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு பக்கத்துல பாக்குறான், அங்க ஒரு வேர் இருக்கு, அந்த வேரை பிடிச்சின்னு தொங்குறான். தொங்கும்போது அந்த வேர் சும்மா இருக்கா ஆடுறது, என்னடா அப்படி ஆடுறதேன்னு மேல பாக்குறான் அந்த கொடிய, அந்த ஒரு பெருச்சாடி அதை அறுத்துக்கிட்டு இருக்கு, ஒரு எலி அதை கடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இவன் எப்படி அந்த மேல போனா புலி அடிச்சு செத்து போடுவான், கீழே விழுந்தான்னா அது எத்தனை நாளே இறை இல்லையோ அந்த கருணாகம் கடிச்சு செத்து போடுவான். சரி, இது நடுப்புற கொஞ்ச நாளும் கஷ்டமா இருந்தாலும் புடிச்சுட்டு இருக்கலாமோன்னா அந்த எலி வேற பாழும் எலி அறுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அது எந்த நேரத்திலையும் அந்த கொடி அருந்து போய் இவன் கீழே விழுறது நிச்சயம், மேலையும் எலி போக முடியாது, புலி இருக்கு அடிச்சுடும். இந்த நிலைமையில ஒரு காத்தடிக்கிறது, காத்தடிச்சா அந்த கிணத்துக்கு மேல ஒரு அந்த மரம், அந்த மரத்துல ஒரு தேன் கூடு கட்டி இருக்கு. அந்த தேன்ங்கிற காத்துல ஆடுற ஆட்டத்துல ஒரு துளி தேனி இவன் உதட்டல வந்து விழருது, அத நாக்க வழியில நீட்டிய சப்பு போட்டுறான். ஆஹா, எவ்வளவு இனிமையா இருக்குன்றான். இது அடுத்த இது எப்படிப்பட்ட இக்கட்டுல ஆபத்துல இருக்கான், அப்பவும் அந்த துளி தேன் அந்த பிந்து அவனுடைய உதட்டில பட்ட உடனே அவன் சுகம் அவனுக்கு தெரியுது பாருங்க. அந்த மாதிரிதான் சம்சாரியான நம்மளுடைய சுகமும்னா, அதனால துக்கம் கலந்த இன்பம் தான் இங்க கிடைக்கும். அங்க பரமானந்தம் எங்க கிடைக்கும்னா அந்த எம்பெருமானுடைய திருத்தாள்களிலே தான் கிடைக்கும். அதனால நின் பள்ளி கட்டில் கீழே உன் சிங்காசனத்தின் கீழே, அந்த ராஜாக்கள் எல்லாம் தோற்று தங்கள் சத்துருக்கள் கட்டில் கீழே என்ன வேண்டாமோ. இப்போ அந்த ராஜா தோத்தான், எந்த ராஜா ஜெயிச்சோனோ அவன் கட்டில் கீழே தானே சொல்லணும். இங்க நின்பள்ளிக்கட்டில் கீழேன்னு ஏன் இங்கே ஆண்டாள் சொல்றாங்கன்னா, விபூதி மத்தத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவா தத்ததேவகச்சத்வம் மம தேஜோம்சம்பவம்னு கீதை இல்ல பகவான் சொல்லலையா. அந்த மாதிரி ஜீவராசிகளுடைய இந்த எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா விதமான மங்கள காரியங்களும் எம்பெருமானுடைய நியமன சக்தியினுடைய அது ஏகதேசம்தான், ஒரு பகுதியினாலே உண்டானது தானே தவிர எவனுக்கும் எதுவும் சுதாவா வந்ததில்லை. அதனால அந்த உபமேயமான வஸ்து எம்பெருமான் அவனுடையதில்லைன்னு அது பிரசித்தம். அதனால இந்த விபூதி பூதர்களெல்லாம் விபூதிமான் வாசலிலே புகுவதுங்கிறது சர்வசாதாரணம். அப்போ சர்வலோக சரண்யனான அந்த எம்பெருமான் வாசலிலே புகுவது இவர்களுக்கு கர்த்தவியமாகினாலும் நின் பள்ளிக்கட்டிற்கீழேன்னு அங்கே ஆண்டாள் சாதிக்கிறான்னு நம்முடைய பூர்வாச்சாரியாருடைய ஒரு நிர்தேசம். நின் எங்கேனும் வழிபறி உண்டாகிலும் ராஜாவின் வாசலிலே அந்த ஆராய்ச்சி மணி இருக்குமே அந்த மணி அடிப்பா, அந்த கூப்பிடுமா போலே சர்வருக்கும் ராஜாவாக இருக்கும் சர்வேஸ்வரன் வாசலிலே வருகிறார்கள். ராஜாதிராஜ சர்வேஷாம் விஷ்ணுர் பிரம்மமயோ மகான் ஈஸ்வரம் தம் விஜானீமஹா சபிதா ச பிரஜாபதிஹீன்னு மகாபாரத. அப்படி ஒத்தனுக்கு இவ்வளவு பேரான்னா ராஜாதிராஜா விஷ்ணு ஈஸ்வரா பிதா பிரஜாபதின்னு இவ்வளவு பேரான்னா ஏன் இருக்கக்கூடாதா? ராமன் பரதன ஏகாந்தத்தில் ராஜன்னு கூப்பிடுவான். தசரதன் இறந்ததற்காக அவனை ராஜன்னு கூறி தேற்றுவான். அப்போ ராமாயணத்திலேயும் இதை அத்திய அற்புதமா அயோத்தியாண்டத்தில் வால்மீகி சாதிக்கிறார். உத்திஷ்டோ திஷ்ட கிம்சேஷே ராஜன் அத்ர மகாயசா ஸ்வத்பிதானஹீச்சோசந்தி சந்தசதசி சம்மதான்னு அந்த பரதனையே ராமன் ராஜன்னு கூப்பிடுறான். குகன் பரதனை கூப்பிட்டான், அது தாசியபாவத்தோட. நிஷ்குடச்சைவ தசோயம் வஞ்சிதாஸ்யபி தேவயம் நிவேதயாஸ்மதே சர்வே ஸ்வகேதாச குலேவசான். லக்ஷ்மண பரதன துஷ்டன்னே கூப்பிடுறான். கச்சின்ன துஷ்டோ விரஜசி ராமஸ்யா கிளிஷ்ட கர்மணா இயம் தே மகதீசேனா சங்காம் ஜனய தீவமே. ஒரு பரதனை குகன் தனக்கு ரொம்ப இதா, அந்த பரதனுக்கு தன்னை தாசனா, அந்த பரதனை தனக்கு எஜமானனா குகன் சொல்றான். ராமன் தனக்கு ராஜாவா பரதனை சொல்றார். லக்ஷ்மணர் அந்த பரதனை துஷ்டன்றான். இப்போ பரதன் துஷ்டனா ராஜாவா இல்ல அவன் ராமனுக்கு தாசனா அப்படின்னா எல்லாம் தான். இப்படி எல்லா விதமான உறவு முறையும் ஒருத்தனுக்கு வருமானா அத்தி அற்புதமா ஆச்சாரியார் சாதிச்சா கண்டிப்பா வரும். இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் யாருக்கோ பிள்ளை, அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு தாத்தார் பாடம். அப்போ தாத்தாவுக்கு இவன் பேரன், அப்பாவுக்கு புள்ள, தன் பிள்ளைக்கு அப்பா, தன்னுடைய பேரனுக்கு இவன் தாத்தா, தன்னுடைய பொண்டாட்டிக்கு இவன் பர்த்தா இல்லையா. அப்போ தன்னுடைய மச்சினனுக்கு இவன் அத்தின் இல்லை மாப்பிள்ளை, இப்படி தன்னுடைய மாமாவுக்கு இவன் மருமா, இப்படி எத்தனையோ உறவு முறை வருதானோ. இப்ப அவன் என்ன பேரனா புள்ளையா அப்பாவா தாத்தாவா மச்சினனா மாமனாரா, இப்படி எத்தனையோ வருமானோ. அப்போ ஒத்தனையும் இவ்வளவு உறவு முறையால சுற்றுறமோனோ, அதை நாம கண்கொண்டு இப்ப நம்ம சாம்சாரிகமான வாழ்க்கையிலேயே பார்க்கிறோமே, அதனால அதுல தப்பு இல்லைன்னா. சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோ. சங்கம் சங்கம்னா கூட்டம் கூட்டமா இருக்கிறது, திரள், அது ஒரு சமூகம். அப்போ தோற்ற ராஜாக்கள் எல்லாம் எம்பெருமானுடைய கிருபையை வேண்டி அவன் திருவடிவாரத்திலே வந்து நிற்பது போலே நாங்களும் ஹே கிருஷ்ணா உன்னுடைய கிருபையை வேண்டி உன் திருவடிவாரத்திலே நிற்கிறோம். அவர்களைப் போல் உன் அம்புக்கு இலக்காகி தோற்காமல் உன் வடிவழகாகிய அன்பிற்கு சௌலபியத்திற்கு சௌசீரியத்திற்கு தோற்று போய் உன் திருவடிங்கியிலே நாங்கள் நிற்கிறோம். அவளுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவன் உன்னுடைய பராக்கிரமத்துக்கு தோற்று அடிபணிஞ்சு உன் திருவடிங்கியில் நிற்கிறான், நாங்களும் உன் திருவடிங்கியில அவனை மாதிரி நிற்கிறோம். ஆனா எப்படின்னா உன்னுடையதான அந்த அன்புங்கிறதான அன்புக்கு தோத்து போய் இருக்கிறோம். அதுதான் எங்கள் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், வந்து தலை பெய்தோம். வந்துன்னா இப்ப ஏற்கனவே போனவன் தானே வர முடியும், அதனால மாறி மாறி அனாதியா பல பிறப்பு பிறந்து அதாவது பிறக்கிறது சாகிறது புனரபிஜனனம் புனரபிமரணம்னு இப்படி எத்தனையோ ஜென்மாக்களை நாம எடுத்து இப்போ எம்பெருமான் திருவடியிலே வந்து நிற்கிறோம். நிபஜோனந்தபவர்ணவாந்த சிராயமே கூலமிவாசி லப்தா ஸ்வயாதிலப்தம் பகவன் நிதானீ அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாஹ. சோத்தரத்தினத்திலே ஆள வந்தாரும் தலை பெய்தோம், தலை பெய்தோம்னா வந்து அடைந்தோம், நணுகினோம்னு அர்த்தம். அது நணுகிறதுன்னா என்ன, சென்று அடைவது. அத திருவாய்மொழி முதல் இதிலேயே அத்தி அற்புதமா மூணாவது பாசுரமா ஆரம்பத்திலேயே சேர்க்கிறார். இளனது உடையன் இது என நினைவு அறியவன் நிலநிடை விசும்பிடை உருவினன் அருவினன் புலனொடு புலனலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமேன்ற. அப்படி நாம் நணுகினோம், அவனை சென்று அடைந்தோம், வந்து தலை பெய்தோம். காத்தயங்கு கூத்தாவோ மலையேந்தி கல்மாறி தன்னை கூத்தண்டாய் முடியாய் புனைகொன்ற எஞ்செஞ்சடையாய் வாய்த்த என்னான் முகனே வந்து என்னாருயிர் நீயானால் ஏத்தரும் கீர்த்தியினாய் உன்னை எங்கு தலை பெய்வனேன்னர். அது தலை பெய்வது, தலை பெய்தோம். கிஞ்சினிவாய் செய்த, அதாவது சின்ன மணி போல அது வாய் பாதி மலர்ந்திருக்கும் பாதி மூடி இருக்கும், அது மலர்ந்தும் மலராதுன்றாலே அந்த மாதிரி. அது மலரவும் இல்லை, ஆனா முட்டை மொட்டாவும் இல்லை, புட்பமாவும் இல்லைன்னா அந்த ரெண்டும் கட்டானா இருக்கு பாருங்க, அது இன்னும் முழுசா பூவும் ஆகல, அதனால மொக்காட்டானா மொக்கிலேருந்து விரிஞ்சும் போச்சு. அப்படிப்பட்ட இது அது கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூ போலே. பிராட்டியினுடைய ஸ்பர்சம் தாமரை பூவை மலர வைத்தது. ஜீவனுடைய சுவாதந்திரியமானது அதை மொட்டிக்க வைத்தது. பகவான் அது அபராத சகத்துவம்னா, அதனால அந்த எம்பெருமானுடைய அபராத சகத்துவத்தினாலே அது மலர வைக்கும். ஜீவனுடைய அபராதம் அதை மொட்டிக்க வைக்குமா, கர்ம பாரதந்திரியம் அதை மொட்டிக்க பண்ணும்னா, அப்போ ஆசிரித பாரதந்திரியம் அதை அலர பண்ணும். அதனால செங்கண் சிரிச்சிறிதே என் மேல் விழியாவோ. செங்கண்கிறது என்ன, சூரியன் ஒரு கண், சந்திரன் ஒரு கண், முதலையே கதிர்மதியம் போல் முகத்தான்னு சொன்னாலும், அதனால இந்த சூரியன் புஷ்பத்தை மலர பண்ணும், சந்திரன் அந்த புஷ்பத்தை தாமர புஷ்பத்தை மொட்டிக்க பண்ணும், மூடிக்கொள்ள பண்ணும். இப்படி செங்கண் அது சிரிச்சிறிதே, ஒரேடியா காமிச்சுடாதே, நாங்க பஸ்மா போடுவோம், கொஞ்சம் கொஞ்சமா இங்க மேல கருணை. அது எப்படின்னா குளப்படியிலே கடலை மடுக்க ஒண்ணாவேன்னா, ஒரு கடல் ஜலத்தை போய் மாட்டு குளம்படியில நிறைச்சிட முடியுமா, பொறுக்க பொறுக்க கடாட்சிக்க வேணும்னு இங்க பிரார்த்திக்கிறாளாம். சிரிச்சிறிதே பிரதம பரிபந்தமே பிடித்து அதை கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாளாம். எம்மேல் விழியாவோ கோடையோடின பயிரிலே ஒரு பாட்டம் மழை வருஷித்தால் அது எப்படி இருக்குமோ அதே போல. இந்த சாதகம் மேகஜலம் பார்த்திருக்கும் போது சாதக பட்சின்னு, அதுக்கு அந்த அழகுல ஓட்டை இருக்கும், அதனால அது ஜலத்தை உறிஞ்சிட்டுனா அந்த துவாரத்து வழியா வெள்ள போடும், அதனால ஆன்னு அண்ணாந்து பார்த்துன்னு இருக்குமா, எப்ப மழை பெய்யும், அந்த மழையினுடைய ஒரு தூத்தல் இது அது வாயை போனா அதுக்குதான் அதுக்கு தீர்த்தம் சாப்பிட முடியும், அது சாதக பட்சியம்ப. அந்த மாதிரி இந்த சாதக மத்தியே மேகஜலத்தை எப்படி பார்த்துக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி ஏ எம்பெருமானே உன்னுடைய கட்டாட்சம் எங்க மேல விழாதான்னு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், எம்மேல் விழியாவோ. அத எப்படி விழிக்கணுங்கிறத அந்த எம்பெருமான் எப்படி இருக்காங்கிறது திருவாய் மொழி முதல் பத்து ஏழாம் திருவாங்களோ அத்தியற்புதமா சாதிக்கிறார் நம்மாழ்வார். விடுவேனோ என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து உய்ய கொள்கின்றனாதனை தொடுவே செய்து இளவாச்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானையேன்னு. அந்த இட ஆட்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானையேன்னு அத்தியற்புதமா சாதிக்கலையா? அந்த மாதிரி என் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் சந்திரனும் சூரியனும் ஏக காலத்திலே உதிச்ச மாதிரி. இது நடக்க போறது இல்லை. ஏன்னா இந்த சந்திரன் குளிர்ச்சி உடையது, அது இரவிலே வரக்கூடியது. சூரியன் வெப்பமுடையது, அது பகலிலே வரக்கூடியது. பகல் இருக்கும்போது ராத்திரி இருக்காது, ராத்திரி இருக்கும்போது பகல்ல இருக்காது. சூரியன் இருக்கும்போது சந்திரன் இருக்காது, சந்திரன் இருக்கும்போது சூரியன் இருக்காது. அதனாலே என்னவா பிரார்த்திக்கிறா இந்த இடத்துலன்னா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல், அது ஒரு சேர தோன்றினார் போலே சந்திரனுடைய குளிர்ச்சியும் வேணும், சூரியனுடைய பிரதாபமும் வேணும். அப்படிப்பட்ட அந்த கண்களை சொல்றார் அங்கள் இரண்டும் கொண்டு. அப்படிப்பட்டதான அந்த இரண்டு கண்களினாலும் அஞ்ஞான அந்தகாரங்களை போக்குவதான அந்த இரண்டு கண்களினாலும் விரகதாபம் போக்குவதற்கு அந்த அங்கன் இரண்டும் எங்கள் மேல் நோக்கு. சந்திரமாமனசோஜாதா சக்ஷு சூரியோ அஜாயத முகாந்த்ரஸ்யாக்னிஸ்ச ப்ராணாத் வாயுரஜாயதன்னு புருஷ சூக்தம். சந்திரமா மனசோஜாதா, எம்பெருமானுடைய மனசிலிருந்து சந்திரன் தோன்றினான். சக்ஷு சூரியோ அஜாயத, அந்த சூரியனானவன் எம்பெருமானுடைய கண் என்ற நேத்திரங்களிலிருந்து தோன்றியவன். முகாதிந்திரஸ்யாக்னிஸ்ச இந்திரனும் அக்னியும் எம்பெருமான் திருமுகத்திலிருந்து அவதரித்தவர்கள். பிராணாத் வாயுரஜாயத, அந்த பிராணன் என்பது எம்பெருமானுடைய வாயுவிலிருந்து, அதாவது அந்த வாயுங்கிறதானது எம்பெருமானுடைய பிராணனிலிருந்து அவதரிச்சது. பிராணாத் வாயுரஜாயத, இப்போ மனத்திலிருந்து சந்திரனும் கண்ணிலிருந்து சூரியனும் முகத்திலிருந்து இந்திரனும் அக்னியும் பிராணனிலிருந்து வாயுவும் தோன்றினார்கள்னு வேதம் சொல்றது. இப்போ ஒரே சமயத்திலே தந்தையான ஹிரண்யன் பக்கலிலே சீற்றம் கொண்டான் நரசிம்மன், அவனுடைய பிள்ளையான பிரகலாதனிடத்திலே மிக்க வாசல்யத்தை கொண்டவன். இப்போ சீற்றத்திற்கு கோபத்திற்கு எதிர்ப்பதும் வாசல்யம் இல்லையா, அன்பு இல்லையா? அப்போ நிருசிம்மனிடத்துல ஒரு சேர இது ரெண்டையும் நாம நிருசிம்ம அவதாரத்தில் அனுபவிக்கலையா? அவனை குடல்ல கிழிச்சு மாலையா போட்டான், அவன் பிள்ளைய நன்னா கையால வருடி கொடுத்து இது பண்றான். அப்போ அந்த நரசிம்மன் ஒரே ஏக காலத்துல தந்தையான ஹிரண்யகசிபுவுக்கு தன்னுடைய சீற்றத்தையும் பிள்ளையான பிரகலாதனிடத்திலே வாசல்யத்தையும் ஒரு சேர காண்பிக்கலையோ? அப்போ ஒரு இது எப்படி இருக்குன்னா, பட்டர் ரொம்ப அழகா சாயிச்சார். ஒரு சிம்மமானது, ஒரு சிங்கம் யானையோட சண்டை போடுமா, சண்டை போடும்போது அந்த பெண் சிங்கம் தன்னுடைய குட்டி இருக்கு பாருங்க, அந்த குட்டிக்கு பாலை கொடுத்துக்கிட்டே இது சண்டை போடுமா யானையோட. அப்போ யானை மேலே அதுக்கு சீற்றம், தன் குட்டி மேலே உள்ள இருக்கிற பரிவு பாசம் வாஞ்சையினாலே அந்த குட்டிக்கு பாலும் கொடுக்கறது, அதே சமயத்தில் யானையோட சண்டையும் போடுறதான். அப்படி சிம்மம் ஆணையோட போறா நின்ற தன் குட்டிக்கு பால் கொடுக்குமா போலேன்னு அத்தி அற்புதமா இந்த அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேலுக்கு பட்டர் வியாக்கியானம் பண்ணார். எங்கள் மேல் நோக்குதியேல், எங்களை கடாட்சித்து நீ அருள்வாயாகிலே, அதாவது விழியாவோ என்று அபிமதம் மனோரதம், நோக்குதியேல் என்ற இடம் இங்கு முன்னிலைன்னா, அதாவது சுவாமி தேசிகனும் இந்த நோக்குதியேல்னாலும் இத்தியே அப்படியே வச்சுக்கிட்டு காமாட்சி அஷ்டகத்தில் நிருசிம்மனை சொல்ற த்வைரக்ஷதி ரக்ஷகை கிமன்யை, த்வைஷா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைன். ஹே நுசும்மா, காப்பாற்றணும்னா நீதான் காப்பாற்றணும். அப்படி நீ காப்பாற்றாத கைவிட்டுட்டேன்னு வச்சுக்கோ, வேற யாராலையாவது காப்பாற்ற முடியுமா? டாக்டர் கைவிட்ட கேஸை எம்பெருமான் காப்பாற்றலாம், எம்பெருமான் கைவிட்ட கேஸை எந்த டாக்டரையாலாவது காப்பாற்ற முடியுமா? அதனால ரட்சிக்கணும்னா ஏ நிசும்மா நீ தான் ரட்சிக்கணும். நீ ரட்சிக்காத கைவிட்டு போட்டேன்னா வேற யார் தான் அவனை ரட்சிக்க முடியும்னு கேட்கிறார். ரக்ஷதி கிமன்யை, தொய் ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யை, தொய்ச்சா அரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைன்னு. அப்படி எங்கள் மேல் சாபம், எங்களிடமுள்ள துக்கம், துக்கத்தை இங்கே சாபம்னு சொல்றா. பிறருடைய சாபம் உன் கடாட்சத்தினாலே தீரும், ஆனால் எங்கள் பாபம் அதை நாங்கள் அனுபவித்தால் மட்டுமே தீரும். பிரம்மசாபம் மார்பில் வேற்பாலே நீக்கலாம், துர்வாசர சாபத்தை மார்பில் இருப்பவனுடைய கடாட்சத்தினாலே நீக்கிக் கொள்ளலாம், கௌதம சாபத்தை அந்த ராமபிரானுடைய கால் துகளினாலே நீக்கிக் கொள்ளலாம், தக்ஷசாபத்தை தடாக முழுக்கினாலே நீக்கிக் கொள்ளலாம். ஆனால் எங்கள் சாபம் இருக்கே, அது நீக்கிறதுக்கு ஏ எம்பெருமானே உன் கடாட்சம் வேணும். அதனாலே எங்கள் மேல் நோக்குதியேல், அது எப்படி இருக்கணும்னா வேத்து நின்று விளையாடணும்னார். காத்தன் கமல கண்ணன் என்னும் நெடுங்கயிறுபடுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசந்தன்மை கண்டீரே, போர்த்தமுத்தின் குப்பாயம் புகர்மால் யானை கன்றே போல், வேத்து நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமேன்ன. பதினாலாம் பத்துல நாச்சியார் திருமொழியில நாலாவது பாசுரமா. நீ எங்கள் மேல் நோக்க வேணும், அது நாச்சியார் திருமொழி சொல்றா. பொடித்தான் கொணர்ந்து பூச வேணும், இப்போதே எம்மை நீராட்ட வேணும், அது எம்பெருமானுடைய சம்சலேஷம் இருக்கே அது நீராட்டம். அந்த எம்பெருமான் சம்சலேஷம் நமக்கு ஏற்பட்டதுன்னா நம்மளுடைய அந்த பாகமெல்லாம் அப்படியே பொசுங்கி போடும், அழிஞ்சு போடும், அது இழிந்து. இப்படி அந்யாபிரதேசத்தில் கிஞ்சித் அர்த்தத்தை வச்சுக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு அதுக்கு மேல சுவாபதேசமா ஏதோ சிலவற்றை சொல்லலாம் என்று முற்படுகிறேன். ஏற்றக்கலங்கள் என்ற இந்த பாசுரத்திலே தங்கள் அபிமான சூன்யதையை சொல்லி தங்கள் அனன்யார்க சேஷத்துவத்தை பறக்க சாதிக்கிறார்கள் இந்த ஏற்றக்கலங்கள் பாசுரத்தில. அங்கண்மாயாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே. ஒரு ஆச்சாரியனுடைய காலக்ஷேப கூடத்தில் இல்ல மகிஷிங்கர் ஆண்டவன் போன அந்த ஆச்சாரியர்கள போனா எப்படி இருப்போம்? நாம நம்மளுடைய அகங்கார மமக்காரத்தை எல்லாம் தொலைச்சு கைகட்டி வாய்புத்தி அடி ஏன் தாசன்னு அந்த சுவாமி எதை சாதிக்கிறாரோ அதை நாம கேட்டுண்டு அதுபடி நடக்கணும்னு, நடக்க முடியுதோ முடியலையோ நடக்கணும்னாவது ஒரு பாவனை பண்ணுவோமோனோ, அந்த மாதிரி இந்த மகா பிருத்திவியே தன்னுடைய இந்த அகங்கார மமக்காரத்தோட இருந்த ராஜா எல்லாம் எப்படி ஒரு நாள் தோத்து போய் வந்தானோ, அந்த மாதிரி இந்த அகங்கார மமக்காரம் தொலைஞ்ச உடனே அடியேன் தாசபூதன்னு அந்த ஆச்சாரியன் திருவடியிலே போய் விழறானா. அப்படி ஆச்சாரி என் அறிவணிவதை போலே சிரிச்சிறிதே என் மேல் விழியாவோ. அப்புறம் அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், அந்த தேகமே ஆத்மான்னு நினைச்சுக்கிறது, தான் சுதந்திரன்னு நினைச்சுக்கிறது. இது ரெண்டும் அனர்த்த ஹேது. ஏன்னா தேகமே ஆத்மான்னு நினைச்சான்னா அந்த ஆத்ம போஷணத்துக்கு அவன் ஒரு காலும் உட்பட மாட்டான், ஆத்மாவை காப்பாற்றிக்கணும்னு நினைக்க மாட்டான். ஏன்னா அந்த தேகத்தை பாதுகாக்கிறதுலையும் பவுடர் பூசிக்கிறதுலையும் சென்ட் அடிச்சுக்கிறதுலையும் இப்படி அந்த தேகத்தை காப்பாத்துறதுலயே அவன் நாளங்கால் படுவானே தவிர ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அது சாஸ்வதமானது, அழிவில்லாதது, இந்த சரீரம் கிரமேண அழியக்கூடியதுங்கிறதான அந்த ஞானம் இல்ல. அவன் தேகத்தையே ஆத்மான்னு நினைச்சதுனால அது அனர்த்தத்துக்கு முதல் படி. அந்த தேகமே ஆத்மான்னு அதை வாடினேன் வாடி வருந்தினேங்கிற அந்த பெரிய தமிழ் முதல் பாசனத்துக்கு பெரிய ஆச்சாம்பிள்ள வியாக்கியானம் செய்கிறார். அதுல எப்படின்னா ஆத்மாவை வெயிலிலே வைத்து சரீரத்தை நிழலிலே வைத்தான் ஒருவன். இது என்ன, சரீரத்தை விட்டு ஆத்மாவை தனியா பிரிச்சு அது என்னமோ வெயில்ல வைக்கிறது, சரீரத்தை நிழல்ல வைக்கிறதுனா பண்ண முடியும், என்ன அர்த்தம்னா இது தேக போஷணத்தையே பிரதானமா நினைக்கிற ஜீவாத்மா. அப்ப என்ன பண்றான், தேகத்தை போச்சான்னா ஆத்மா வெயில்ல கிடக்கா, அதனால அது வெயில்ல ஆத்மா வைக்கிறது. அப்ப ஆத்ம போஷணத்தை நினைக்காத அந்த தேகத்தையே ஒருத்தன் போஷிக்கிறத வச்சுட்டு இருக்கானே, அதுதான் ஆத்மாவை வெயிலிலே வைத்து சரீரத்தை நெழிலே வைத்தான் ஒருவன்னர். இது மாதிரி நமக்கு பிராப்தி விரோதின்னு சாஸ்திரங்கள்ல, அதுவும் சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமா சாதிக்கிற ரகசியத்திரைய சாரத்துல இந்த எப்படி அது வந்ததுன்னு கேட்டா அவித்யை, அவித்தியிலேருந்து கர்மா, கர்மாலேருந்து வாசனை ருச்சி, அதுக்கப்புறம் அந்த பிரகிருதி சம்பந்தம் தானா வந்துருச்சு. இப்போ ஒரு கெட்ட பழக்கத்துக்கு ஒருத்தன் அடிமை ஆயிட்டான், ஒரு குடிகாரன் வச்சுக்கோமே, அவன் என்ன பண்றான், அதுல அந்த குடிய குடிக்கிறான், முதல்ல ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்ச அந்த அது அவித்தியினாலே அவனுக்கு அந்த கெட்ட பழக்கம் ஏற்படுறது. அந்த கெட்ட பழக்கம் வந்ததுன்னா அதுல ஒரு ருச்சி பிறக்கிறது. அதுக்கப்புறம் அந்த டைம் வந்துருச்சுன்னா அவன் துடிக்கிறான், குடிக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த வாசனை அவனை இருக்கிறது. அப்போ அந்த கர்மா, அந்த கர்மாவனால அது ருச்சி, அந்த ருச்சி ஒரு வாசனை ஏற்படுத்து. இப்போ பெருங்காய டப்பா இருக்கு, அது அங்க இல்லைன்னா கூட எப்போ ரெண்டு மாசம் ஒரு மாசத்துக்கு முன்னால வச்ச பெருங்காயத்தினுடைய வாசனை என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம துஷ்கர்மா வாசனை நம்மளை விட்டு போகாது. எப்படி பெருங்காய டப்பாலேருந்து இந்த பெருங்காய வாசனை, அது ஒரு மாசமாச்சு தீர்த்தி குழம்பு சாப்பிட்டு போட்டுட்டோம், இருந்தா கூட அந்த வாசனை போறதோ பெருங்காய வாசனை. அந்த மாதிரி நம்மளுடைய இந்த துஷ்வபாவங்கள் இருக்கே, அதுவும் வாசனை நம்மளை விட்டு போகாது. போறன்னா என்ன ஆகும், நமக்கு புனரபிஜனனம் புனரபிமரணம்னு இந்த பிரகிருதி சம்பந்தத்தை அது ஏற்படுத்தி விட்டுரும். இந்த அவித்தையினாலே ஏற்படுறதுனால அந்த அவித்தியங்கிறதுனா என்னன்னு சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமா சாதிக்கிறார் ரகசியத்திரைய சாரத்துல. இப்போ 32 அடி ஒருத்தன் கிணறு தாண்டணும், அப்ப அந்த பக்கம் போடுவான். இவன் ஒருத்தன் என்னால அது முடியாதுப்பா, ஒரு அடி தான் தாண்டுவேன்னு ஒரு அடி தாண்டான். நம்ம எங்க விழுவான், கிணத்துல தான் விழுவான். என்னால 32 அடி தாண்ட முடியும்னு ஓடி வந்து ஒருத்தன் தாண்டான், 31 அடியில விழுந்தான், அவனும் கிணத்துல விழுந்து செத்தான். ஒரு அடி விழுந்தவனுக்கும் அந்த 31 அடியில விழுந்தவனுக்கும் ஏதாவது வாசி இருந்ததா, ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா, ரெண்டு பேருமே முழுகி செத்ததான் செத்தான். அதனால அது ஒண்ணும் வாசி இல்லையே. அதனாலதான் 32 அடி துறவுதத்துவார் முதலாம் அடியிலும் 31 அடியிலும் விடுதலை வாசி இல்லாதா போலே என்ன. அந்த மாதிரி மூணு விதத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது மூணு பிராந்தி குடிக்கக்கூடாது, தேகாத்ம பிராந்தி, ஸ்வசுதந்திர பிராந்தி, அந்நிய அருக சேஷத்துவ பிராந்தின்னு. பிராந்தின்னா அந்த மன குழப்பம், அதுதான் பிராந்தின்னு சொல்றோம். இதுல தேகமே ஆத்மானு நினைக்கப்படாது. அப்படி நினைச்சான்னா அவன் முதல் அடியிலே விழுந்துடுறான் கீழே அந்த கிணத்துல, அவ்வளவுதான், மீன் சாக வேண்டித்தான், அதுல பாஸ் பண்ணிட்டான். அது தேகம் வேற ஆத்மா வேற, தேகம் அழியக்கூடியது, ஆத்மா என்னைக்கும் அழிவில்லாததுன்னு தெரிஞ்சுட்டான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய ஆத்மா சுதந்திரன், தான் ஒருத்தனுக்கும் தலைவணங்க மாட்டேன், நான் தாசபூதன் இல்ல அப்படின்னு கொஞ்சம் தலையை நிமித்த ஆரம்பிச்சான். வந்தது அனர்த்தம். அவன் பத்தாவது அடியில் போய் விழுந்தான். அதுக்கு மேல ஒருத்தன் இந்த ரெண்டையும் பாஸ் பண்ணான். தேகம் வேற, ஆத்மா வேற. ஆத்மா அழியக்கூடியது, தேகம் அழியாதது. நான் சுதந்திரன் இல்லை, நான் பரதந்திரன்னு நினைச்சுக்கிண்டு. சரி, நான் பரதந்திரன்னா இருந்தா அப்ப சுதந்திரனா அடிபடியணுமோனோ? அந்த சுதந்திரன் யாருன்னு தீர்மானம் பண்றதுக்குட்டான். அது சுத்திர தேவதைகளை போய் காலில் விழுந்தான். மக்கள் கிடைக்க போறதா? அவன் 31 போய் விழறான். அப்போ முதலடியில விழுந்தான், இன்னொருத்தன் 10-15 விழுந்தான், இன்னொருத்தன் 31 எல்லாரும் விழுந்தவன் தான். அதனால இந்த மூணையும் தெளிவா எவன் தெரிஞ்சுக்கிறானோ, தேகம் வேற ஆத்மா வேற, அந்த தேகாத்ம பிராந்தி இருக்கக்கூடாது. அப்புறம் தான் சுதந்திரன்கிறதான சுதந்திராத்ம பிராந்தி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எம்பெருமானை தவிர எனக்கு புகழ் யாரும் இல்லை, அனன்யார்க சேஷத்துவம். இந்த பாசுரமானது அந்த அனன்யார்க சேஷத்துவத்தை, நான் எம்பெருமானுக்கு மட்டுமே வசப்பட்டவன், வேற யாருக்கும் இல்லே அப்படின்னு சொல்றதுக்காக வந்த பாசுரம் இது. அதனால இந்த பாசுரத்தை, இதனுடைய அர்த்தத்தை நாம அனுசந்தானம் பண்ணா, அந்த 32 அப்படியே தாண்டிட்டு அந்தண்ட பக்கம் போயிடலாம். இந்த 32 தாண்டினா நமக்கு என்ன? மோட்சம்தான். அந்த மோட்சத்துக்கு போகலாம். அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குவியே. அந்த எம்பெருமானுக்கு 2 ஒரு கண்ணு ஞானம், ஒரு கண்ணு வைராக்கியம். ஆச்சாரியாளுக்கும் இப்படிதான். அந்த ஞானம், இது ஞானம்ங்கிறது என்ன? ஒரு பிரகாசம். அந்த பிரகாசம் எதனால ஏற்படும்? சூரியன் உதிச்சா ஏற்படும். அப்போ சூரியன்னாலே ஞானம் உண்டாருது, பிரகாசம் உண்டாருது, அதனாலே ஞானம் உண்டாருது. இந்த சந்திரன் குளிர்ச்சினா இருக்கு, அது வைராக்கியத்தை ஏற்படுத்துறது. அப்போ அந்த அங்கண் இரண்டும், அப்போ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போனாரே, அதே மாதிரி இங்க ஒண்ணு ஞானம், இன்னும் வைராக்கியம். இந்த ஆச்சாரியாளுக்கு இந்த 2 தான். அதனால ஞானக்கண், இன்னொன்னு அனுஷ்டானக்கண் அல்லது வைராக்கியக்கண். இந்த 2 கொண்டு எங்கள் மேல் சாபம் இழிந்து, எங்களிடம் இருக்கும் அந்த பாபமெல்லாம் நீங்கும்படியாக அந்த எம்பெருமான் கீதையில சொன்னான் பாருங்கோ, சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் க்ஷணம் விரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ, கவலப்படாதே அப்படின்னானே. அந்த சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை ஆச்சாரியால் நமக்கு அதி அற்புதமா சொல்றாளாம். இந்த பாசுரத்தினாலே அனன்யார்க சேஷத்துவமானது பேசப்படுறதுன்னு சொன்னோம். செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் வழியாவோன்னாலோனோ, இது 2 இருக்கு இங்க. சிரிச்சிறிதே, அதுல சிறியதுங்கிறது பிரணவத்தை சொல்றது. 2 சிறியது இந்த ஜீவாத்மாவை சொல்றது. அப்போ சிறியதுன்னா பிரணவம், சிறியதுன்னா ஆத்மா. இந்த ஆத்மாவின் பிரணவத்தையும் இந்த இடத்துல ஒப்பு நோக்கிறார். இந்த வேதங்களுக்கெல்லாம் வித்து எது? இந்த திருப்பாக. ஏன்னா வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ்னு சொல்றாலும், அந்த வித்து வேதங்களுக்கு வித்து எது? அந்த பிரணவம்ங்கிறதான ஓங்காரம். அது எது? அதுதான் பரபிரம்மம். ஓம் இதி பிரம்மன்னு சொல்லித்தா வேதம். அதனாலே அது. அந்த சிறியதுங்கிறது எது? ஆத்மா. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்னு எங்கே கிடக்கும்னு முதலியாழ்வார் நம்மாழ்வார் கேட்கலையா? அப்போ சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கரந்து ஒரு ஆளிலே மேல் துகின்ற எம்பெருமாயனை அல்லது மட்டுமோட்டையும் உளமோ யாமே என்னாரோனோ. திருவாசிரியத்தில் கடைசியில அந்த நளிர்மதி சடையனும் நான்முகக் கடவுளுங்கிற பாசுரத்துல நம்மாழ்வார் அதே மாதிரி சிறியதுன்னா ஆத்மா. அப்போ சிறியதுன்னு முதல் சிறியது பிரணவம், சிறிச்சிறிதே முதல் சிறியது பிரணவம், 2 சிறியது ஆத்மான்னு இந்த சுவாபதேசத்துல வச்சுக்கணும். இப்போ அகங்காரம் மமகாரம் நம்மகிட்டேந்து நிவிற்த்தி ஆனால் ஒழிய இந்த தேகத்து மேலே நமக்கு இருக்கிறதான அபிமானமானது ஆசையானது ஒரு காலம் போகாது. தேகாபிமானம் போனாருடைய ஆத்ம ஞானம் பிறக்காது. இந்த தேகத்து மேல அபிமானம் போனாதானே நமக்கு ஆத்மா சாஸ்வதம், அந்த ஆத்மாவை நம்ம ரட்சிக்கணுங்கிறதான எண்ணம் நமக்கு வரும். அதனாலே தேகாபிமானம் போனாலுடைய ஆத்மா ஞானம் பிறக்காது. ஆத்ம ஞானம் பிறந்தாலுடைய ஐஸ்வர்யத்திலே உபேட்சை பிறக்காது. இந்த ஆத்மாவை காப்பாத்திக்கணும்னு நாம நினைக்கலன்னா இன்னும் மேலும் மேலும் சௌகரியங்களை வளர்த்துக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அது பாபமான வழியா இருந்தாலும் பரவாயில்ல, அது கள்ள கடத்தல் பண்ணாலும் சரி, கள்ள நோட்டு அடிச்சாலும் சரி, எப்படியோ நம்ம சம்பாதிக்கணும்னு அந்த பணம் சம்பாதிக்கிறதான அந்த நோக்கம் போகும். அதனால அந்த ஐஸ்வர்யத்திலே அவனுக்கு உபேட்சை ஒரு வெறுப்பு தோணலாம். ஐஸ்வர்யத்தில் உபேட்சை பிறக்காமல் பகவத் விஷயத்தில் பிரேமை பிறக்காது. இந்த மற்ற விஷயங்களிலே பற்று இருக்கிற வரைக்கும் அந்த பகவான் மேல பற்று நமக்கு ஒரு காலம் ஏற்படாது. அதான் பற்றுக பற்று அற்றான் பற்றினை எதுக்கு பற்றுக பற்று விடற்குன்னா வள்ளுவன். அந்த மாதிரி இங்கே நம்ம ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் அதையே சொன்னார், அந்த பற்றில நீசனு. அந்த மாதிரி அந்த எம்பெருமானை நாம் பற்ற வேணுமானால் இந்த விஷய சுகங்களிலே உலக ஆசைகளிலே உள்ள பற்ற நாம நீக்கிக்கணும். எப்படி? இப்ப மாடிப்படி ஏறுறோம், ஏறினா என்ன பண்றோம், ஒரு கால கீழ்படியில வச்சு நன்னா ஊனி அடுத்த கால தூக்கி மேற்படியில வச்சு அப்புறம் அந்த காலம் நன்னா ஊனிண்டு முன்னால கீழ்படியில இருந்த காலை இப்ப தூக்கி இப்ப நம்ம வச்சுருக்கிறதுக்கு மேற்படியில கால தூக்கி வைக்கிறோம். இப்படி ஒரு கால் மாத்தி இன்னொரு காலை வச்சுட்டு போறோமோனோ? அந்த மாதிரி ஒன்றை பற்ற வேணுமானால் இன்னொன்னை விட வேணும். இப்போ இதுக்கு மேல்படியில போனோம்னா இதுக்கு கீழ்படியில இருக்கிற ஒரு காலை தூக்கி தானே மேல்படியில வைக்கிறோம். அந்த மாதிரி ஒன்றை துறந்தாலுடைய இன்னொன்றை நாம் அடைய முடியாது. அப்ப ஒன்றை பற்றினா ஒன்றை விடணும். இங்கே இந்த இகலோக சௌகரியங்களை இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிற ஆசையை விட்டால் ஒழிய பகவான் மேல நமக்கு ஆசை ஒரு காலம் பிறக்காது. சரி, பகவத் விஷயத்தில் பிரேமம் பிறந்தால் ஒழிய விஷயாந்தர ருச்சி விடாது. இது இந்த விஷயங்கள்ல இருக்கிற ருச்சி இருக்கே அது அந்த பகவத் விஷயத்திலே நமக்கு ஒரு ஆசை வந்துடுச்சுன்னு வச்சுங்கோ, இது தானா போடும். அந்த பகவத் விஷயத்துல ஆசை இல்லேன்னு வச்சுங்கோ, அப்போ இந்த விஷயங்கள்ல இருக்கிற சுகமானது அந்த ருச்சியானது நம்மளை ஒரு காலம் விடாது. விஷயாந்தர் ருச்சி விட்டால் ஒழிய பாரதந்திரியம் பிறக்காது. அந்த இதர லௌகீகமான இகலோக விஷயங்களில அந்த ருச்சி நம்மளை விட்டு எடுத்துன்னா பாரதந்திரியம் தானா பிறக்கும். அது அந்த மாதிரி அந்த விஷயாந்தர் ருச்சி போலேன்னு வச்சுங்கோ, அப்ப பாரதந்திரியம் நமக்கு பிறக்கவே போறதில்லை. பாரதந்திரியம் பிறந்தாலுடைய அர்த்த காம ராக துவேஷாதிகள் ஒழியாது. இது தெரியும், அர்த்தம்னா பணம் சம்பாதிக்கிறது, இது காமம்னா ஆசை, ராகம்னா இந்த இது, துவேஷம்னா ஒருத்தனுக்கு ஒருத்தனும் நம்ம இந்த ஈசத்துவத்தோடு இருக்கமே அதெல்லாம், இதெல்லாம் ஒழியாது. இந்த அர்த்த காம ராகத்வேஷாதிகள் நம்மளை விட்டு போற பரியந்தம் நாம ஒரு காலம் நம்ம கிட்ட வைஷ்ணத்துவம் அண்டாது. அதனால அர்த்தகாம ராகத்வேஷாதிகள் ஒழியாமல் ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் நமக்கு கைகூடாது. ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் கைகூடாமல் சாத்வீக பரிகிரகம் பிறக்காது. அப்போ அந்த சாத்வீக வெற்றிகளோட நல்ல சத்துகுணம் உள்ள அந்த பாகவதாலோட நமக்கு சம்சர்க்கம் ஏற்படாது. அந்த சாத்வீகாளுடைய பரிகிரகம் பிறந்தால் ஒழிய நமக்கு அந்த பாகவதால்கிட்ட கைங்கரியம் பண்ணுங்கிறதான ருச்சி இருக்கே, அந்த பாகவத பரிகிரகம் நமக்கு ஒரு காலம் கிடைக்க போறதில்லை. அப்படி பாகவத பரிகிரகம் பிறக்கலேன்னு வச்சுங்கோ, அப்போ பாகவதால நம்ம தனியா வச்சிருந்தா அவனுக்கு ரொம்ப பிரீத்தியானவோ இல்லையா, அது ஆத்மீவ நேமதம் தானோ. அப்படி அந்த பாகவதால நாம உத்கோஷிக்கலேன்னு வச்சுங்கோ, பகவானுக்கு நம்ம கிட்ட வெறுப்பு ஏற்படும். அதனால பகவான் நம்மள ஒத்துக்க மாட்டான். அப்ப பாகவத பரிகிரகம் பிறக்காமல் அல்லது பகவத் பரிகிரகம் பிறக்காது. பகவத் பரிகிரகம் பிறக்காமல் அனன்ய பிரயோஜனாக மாட்டான். அனன்ய பிரயோஜனம் பிறக்காமல் அனன்யார்க சேஷனாக மாட்டான். அனன்யார்க சேஷனாகாமல் அனன்யார்க சரணனாக மாட்டான். அனன்யாக சரணனாகாமல் இவன் அதிகாரி புருஷனாக ஆக மாட்டான். இவன் பிரபத்திக்கே அதிகாரி ஆக மாட்டான். இப்போ அந்த அதிகாரி புருஷன் ஆனவனுக்கு மட்டுமே திருமந்திரார்த்தம் கைகூடும். இப்போ ரெண்டு சிறியது சொன்னார், ஒரு சிறியது பிரணவம். அந்த பிரணவம் அதான் திருமந்திரத்தை தன்னுக்குள்ள அடக்கின்னு இருக்கு. அகார உக்காரம் அகாரம் அந்த ஆங்கிறதான அந்த அவரக்ஷணேன தாதுலேந்து உற்பத்தமான எம்பெருமான், அது அந்த மகாரம் ஜீவாத்மா, அந்த உக்காரம் ரெண்டு பேருக்கும் சம்பந்தம். பகவான் சேஷி இவன அந்த மகார வாசியனான ஜீவன் அவனுக்கு சேஷபூதங்கிறது. இந்த இது எப்ப நமக்கு கைகூடும்? இதுல அந்த திருமந்திரத்தையே பாருங்க, இந்த பிரணவம் அது என்ன பண்றது? நமஹா. நமஹான்னா என்ன? சரணாகதி பண்றேன் ஒரு அர்த்தம். நமஹா நான் எனக்கு உரியேனல்லேன். அப்போ நான் சுதந்திரன் இல்லை, நான் பரதந்திரங்கிறத பறக்க காண்பிக்கிறது, அதுவே சரண. அது நமசுல ரெண்டு வகை, அது அகண்ட நமசு சகண்ட நமசுன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லுவா. இந்த அகண்ட நமசுனால நமக்கு சரணாகதியும், சகண்ட நமசுனாலே பிரிச்சு சொன்னா மகான் பிரிச்சு சொல்றதுனால நான் எனக்கு உரியே நல்லேங்கிற தன்னுடைய சுவாதந்திரியம் போய் பரதந்திரியம் வரும். அது அதுக்கப்புறம் சரி நீ யாருக்கு பரதந்திரன் அப்படின்னா, சுதந்திரனான அந்த நாராயணனுக்கு அடியேன் பரதந்திரன். அப்போ நாராயணன் சரி பரதந்திரன் தான் என்னடா பண்ணுவேன், அடிமை தொழில் பண்ணுவேன் அந்த நாராயணன் திருவடியிலே. அது ஆயங்கிற சதுர்த்தி விபக்தினாலே வர்றது. அதனால அதிகாரி புருஷனானவனுக்கே திருமந்திரம் கைகூடும்னு சொல்லி இந்த பாசுரத்தை அனன்யார்க சேஷத்துவத்தை முழுக்க முழுக்க சொல்லி நம் பூர்வாச்சாரியார் இந்த திருப்பாவை ஏற்றக்கலங்கள் பாசுரத்துக்கு அத்தி அற்புதமா வியாக்கியானம் பண்ணிருக்கான்னு சொல்லுண்டு அடியேன் இந்த பாசுரத்தினுடைய ஒரு வியாக்கியானத்தை சதமகமணி நீலாசாருகல்ஹாரஹஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழகவினிதாபிஸ்வக்பிராகிருஷ்டநாத விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்யமனோநந்தனஹேதவே நந்தநந்தனசுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.